Je vous montre des objets, c'est à vous de me montrer où ils sont placés. நான் உங்களுக்கு சில பொருட்களை காட்டுவேன். நீங்க அது எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு காட்டுங்க. நான் உங்களுக்கு சில பொருட்களை காட்டுவேன். நீங்க அது எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு காட்டுங்க. Montrez-moi où est l'enveloppe. Envelope எங்க இருக்குன்னு காட்டுங்க. Envelope எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est la clé. திறப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. திறப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est le rasoir. Saving set எங்க இருக்குன்னு காட்டுங்க. Saving set எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est le verre. கோப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. கோப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est le crayon. பென்சில் எங்க இருக்குன்னு காட்டுங்க. பென்சில் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est le téléphone. இதுல டெலிபோன் எங்க இருக்குன்னு காட்டுங்க. இதுல டெலிபோன் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est la montre. மணிக்கூடு எங்க இருக்குது. மணிக்கூடு எங்க இருக்குது. Montrez-moi où sont les ciseaux. கத்திரிக்கோல் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où est le peigne. சீப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. சீப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. Montrez-moi où sont les lunettes. கண்ணாடி எங்க இருக்குன்னு காட்டுங்க. கண்ணாடி எங்க இருக்குன்னு காட்டுங்க.